தருவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் பாலர் துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் பாலர் துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. பாவை முன்பு நானும் இன்று பள்ளி பாடம் சொன்னால் என்ன, தேவை என்றால் கோடி உண்டு தேடி தேடி தந்தால் என்ன. பாவை முன்பு நானும் இன்று பள்ளி பாடம் சொன்னால் என்ன, தேவை என்றால் கோடி உண்டு தேடி தேடி தந்தால் என்ன. கல்யாணம் எல்லாம் அங்கே பேசி என்னிடம் வேண்டாம். அம்மா தாயே நான் யார் நீயா, நானோ எலும்பு நீயோ இரும்பு, பன்னீர் பூர்வ ஜன்மம். உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் பாலர் துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. இந்து பாடும் பெண்ணல்லவோ, என்னும் காதல் சின்னம் தேடும் சொந்தம் நீ அல்லவோ. தேகமெங்கும் மோக வண்ணம் இந்து பாடும் பெண்ணல்லவோ, என்னும் காதல் சின்னம் தேடும் சொந்தம் நீ அல்லவோ. ராஜா ராணி நம்மை போல் இல்லை, தானே பார்த்து தானே சிரித்து தானே அணித்தால் தாங்காது காயே. காதல் உலகை வாழவிடம்மா, பண்ணே பூர்வ ஜென்மம். உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் பாலர் துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினை.